வானம் எந்த தோளோடு சாய்ந்ததெந்த உன்னோடு பஞ்சு வண்ண நெஞ்சோடு படுக்கை ஒண்ணு நீ போடு சுகம் சுகம் அது வேண்டும் வேண்டும் அது தினம் தினம் வரும் மீண்டும் மீண்டும் கூடும் நேரம் பல யுகங்கள் கணங்களாகும் நீங்கும் நேரம் சில கணங்கள் யுகங்களாகும் வாவா மீண்டும் மீண்டும் தாலாட்டு நீங்கும் நேரம் சில கணங்கள் யுகங்களாகும்